वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अनन्याधीनकल्याणम् अन्यमङ्गलकारणम् जगन्निदानम् मद्वन्द्वम् द्वन्द्वम् वन्दामहे वयम् अस्मद्गुरुपरम्परायै नमः श्रीमत्यै गोदायै नमः. இந்த மாசம் தனுர்மாசம் உத்தமமான மாசம், புனிதமான மாசம். இந்த மாசம் நோன்பு நோற்பதற்கு ஏற்ற மாசம் அது. இதுல பொதுவா பெரியவாள் தான் சின்னவாளுக்கு வழி காமிச்சு கொடுப்பார். ஆனால் இங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அழகா வழியை காமிச்சு கொடுக்கறது. இதுல இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யம், இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி. ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னாக்கா ஒரு ஹனுமான், ஒரு வானர ஈஸ்வரன், வானர வீரன் எப்படி பக்திய காமிச்சு கொடுக்கறது, ஒரு பக்தின்றது எப்படி எல்லாம் தெரியறது. பொதுவா சஞ்சல புத்தியை உடையது வானரம் குரங்கு. ஆனால் அந்த குரங்குகள் எல்லாம் ஸ்ரீராமன் கிட்ட உத்தமமான பக்தியை காமிச்சு கொடுத்தது. அத ஹனுமத் ஜெயந்தியில ஹனுமான நாம கொண்டாடி சேவிச்சுண்டு மதிக்கிறோம், அப்படி சேவிக்கிறோம். அத மாதிரி இங்க சின்ன சின்ன சிறுமிகள், செல்வ சிறுமிகள், ஆயர்வாடி சிறுமிகள், இவ எல்லாருமே நமக்கு கத்துக் கொடுக்கிறா, அற்புதமா பக்தியை கத்துக் கொடுக்கிறா. பெருமாள் கிட்ட நாம எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னுட்டு காமிச்சு கொடுக்கிறா. இதனாலதான் சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், சொல்றவா யாருன்னு பார்க்காதே, சொல்ற விஷயம் என்னன்னு பார்க்கணும். யுக்தி யுக்தம் வச்சவகிராஹியம் பாலாதபி சுகாதபி. சின்ன குழந்தை சொன்னா என்ன, கிளி சொன்னா என்ன, யுக்தியோடு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, சரியான வார்த்தையா இருந்ததுன்னாக்க யாரு சொன்னாலும் கேட்டு அதன்படி நடக்கலாமே. இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால இங்க வந்து குழந்தைகள் சொல்ற பெரியவா சொல்றான்றதெல்லாம் கிடையாது. சத் விஷயம் இது. எப்பேற்பட்ட விஷயம்னாக்கா சின்ன குழந்தைகள் தத்துவங்களை காமிச்சு கொடுக்கிற குழந்தைகளா மாறுறாய்வாள், அதுதான் விசேஷம். தத்துவங்களை நமக்கு காமிச்சு கொடுக்கிற முழுக்க முழுக்க ஸ்ரீமத் ராமாயண தத்துவம், ஸ்ரீ பாகவத தத்துவம், பாரத தத்துவம், பகவத்கீதா தத்துவம், இப்படி சாம்பிரதாயிக தத்துவம், எல்லா தத்துவங்களையும் தொகுத்து நமக்கு கொடுக்கிறார். இதுல கிருஷ்ணானுபூதி விசேஷம். கிருஷ்ணானுபூதி, கிருஷ்ணன் கிட்ட மயங்காதவா யாரு, யாருமே இல்லையே. இன்னொன்னு, இந்த கோபிகாஸ்திரிகள் இருக்காளே, இவெல்லாம் எப்படி எல்லாம் காமிச்சு கொடுக்கறான்னாக்க பகவத் பக்தி, பாகவத பக்தி, ஆச்சாரிய பக்தி, இவைகளை எல்லாத்தையும் நமக்கு ஆனந்தமா காமிச்சு கொடுக்கிற ஆனந்தமா. இந்த ஆனந்தமா இப்படிப்பட்ட பக்திகளை காமிச்சு கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துறதுன்றது சாமானிய விஷயமா? அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து சிறுமிகள் இவர்கள். இவாளுக்கு வழக்கை இடக்கை தெரியாது. ஆனா இவாளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு தத்துவம், ஸ்ரீ கிருஷ்ண தத்துவம், ஸ்ரீ கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். இந்த கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்துல இவ முழுகி முழுகி எழுந்து எழுந்து நம்மளை கூப்பிட்டு ஆனந்தப்படுத்துறா இவ. அதனால அவ்வளவு வசந்த கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இது. இதுல நாம அனுபவிக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை. அதனால இவ எப்படி எல்லாம் அனுபவிக்கிறா பெருமாள், எவ்வளவு ஒரு அர்த்த பஞ்சகம் சொல்றோம் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல, நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார். தத்துவத்ரயம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். இந்த அத்தனையும் இங்க காமிச்சு கொடுக்கிறார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இத மாதிரி எல்லாம் காமிச்சு கொடுக்கிறார். இன்னொன்னு, விரதம் மன்னச்ச எப்படி சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். சத்தியாகிரகம் எப்படி பண்ணணும்னு காமிச்சு கொடுக்கிறார். அந்த மாதிரி இவருடைய அனுபவம் போயின்னு இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க, இவையெல்லாம் குழந்தைகள், ஆயர்பாடு செறிவுகள், இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேரு. ஆனா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் தான் என்ன தெரியும்னு சொன்னோம். கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கிற தத்துவம் தானே, அதனால இவாளுக்கு எந்த சாஸ்திரம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன? தேசிகன் க்ஷேமத் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கும் பொழுது மீதி கல்விகள் எல்லாம் சுமையான கல்விகள் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் பாரம், சாஸ்திர ஜானம் பகு கிளேஷம், புத்தே ஸ்தலன காரணம், உபதேசாத் ஹரிம் புத்வா திரமே சர்வ கர்மசு அப்படின்னு தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். பெரிய மகாசாஸ்திர வேதி தேசிகன், அவருக்கு தெரியாதே கிடையாது சர்வதந்திர சுதந்திரர். அப்படிப்பட்ட மகான் சாஸ்திர ஜானம் பகு கிளேஷன் சாதிக்கலாமான்னா சாதிக்கலாம். காரணம், வெறும் வரட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் தத்துவவாதம் பண்ணுங்க, தத்துவங்களை அறிந்து கொண்டு பண்ணணும். தத்துவத்தை தெரிஞ்சுக்காம முரட்டு வாதமும் வரட்டு வாதமும் ஹடவாதமும் பண்ணினாக்க என்ன பிரயோஜனம்? அதனால அது தேவையில்லை, அது தேவையே இல்லை. புத்தேகே சலன காரணம், புத்தி சஞ்சலிச்சு போயிடும். அதனால சுமையான கல்விகள்னா நமக்கு தேவையில்லையே. அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்க, இந்த சாஸ்திரங்கள்லாம் சுமையான கல்விகளா இருந்தாக்க அது தேவையே இல்லை. நமக்கு எது தேவையோ அதை அறிந்து கொண்டால் போரும். உபதேசாத் ஹரிம் புத்வா, இவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கே, நாராயணனே நமக்கே பறவை தருவான் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. நாராயணனேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன அந்த நாராயணன் ஏவக்காரம், அவதாரணம், உறுதிப்பட சொல்றது, நமக்கேன்னு போட்டுட்டா. பகவான் பக்தர்களுக்கே தருவான், பக்தன் பகவானுக்கே தன்னை சமர்ப்பிச்சுடுவான், நமக்கே தருவான், நாராயணனுக்கே தான் இவா தருவா. இது யாருக்கு தெரியும்? பண்டிதாளுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை இந்த ஆயர்பாடி கோபிகா ஸ்திரீகள்லாம் என்ன அழகா அவ சொல்லிட்டு போறா. எவ்வளவு வாக்கியங்கள்! ஒரு விஷயம் பாருங்கோ, தர்மசாஸ்திரம் சொல்றது என்ன சொல்றதுன்னாக்க, உபவாசம் இருக்கணும்னு சொல்றது. உபவாசம் இருந்தா உடம்ப முடியலன்னா என்ன பண்றது? உபவாசம் இருக்கான், அவனால பசி தாள முடியல, அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்கா, பால் சாப்பிடு. மனஸ்மிருதியில ஏகாதசனிக்கு உபவாசம் இருக்கான், அவனால ஒண்ணுமே பசி தாள முடியலையா, பலாகாரம் பண்ண சொல்லி சொல்றது மனஸ்மிருதியில. பழம் சாப்பிடலாம், கிழங்குகள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், நெய், தீர்த்தம், மோர் இதெல்லாம் சாப்பிட சொல்றது. ஆனா இப்படி சாப்பிட சொல்றது, இவா விரதம் இருக்கா, மார்கழி நோன்பு நோக்கிறாள். ஆனா இவா பாருங்க, மயிட்டோம் மலரிட்டு நாமடி, அத மாதிரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சத்தியாகிரகம் பண்றாளாம் இவா. காரணம் என்ன? பகவானுடைய கருணை வேணும், பகவான மிரட்டா இவா. ஏன்னா அது பக்தனுக்கு உண்டிதான் அந்த உரிமை உண்டு, பக்தனுக்கு உண்டிதான் அந்த உரிமை உண்டு. ஒரு பகவான தன் அதீனத்துல கொண்டு வர்றதுங்கிறது பக்தனால உண்டிதான் முடியும். ஏன்னா பாரதத்தை பெருமாள் சொல்ற, அகம் பக்த பராதீனஹா ஹ்யஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிரி கிரஸ்த ஹதயா பக்தைர் பக்த ஜனப்பிரியா அப்படின்னு சாதிக்கிற. அதனால இவர்கள்லாம் பக்தால போயிட்டா. பகவான் யசோத்தகாரியோ சொன்ன வண்ணம் செய்தருள பெருமாள், அதனால பக்தால் என்ன சொல்றாரோ அததான் அவன் செய்வான். பக்த பராதீனா போயிடவே பக்தால் என்ன நியமிக்கிறாளோ அதை சிரசாயமம் பண்ணுவான். அதனால அஸ்வதந்திர இவத்வஜ சாஸ்திரம் எல்லாம் என்ன வந்து வசதியா சொல்லிட்டு சுதந்திரன் ஸ்வராட்டு அதுவாக்கம் இதுவாட்டம் என்னென்னவோ சொல்றது என்ன, ஆனா என்ன பொறுத்த பரியந்தம் பக்தாளுக்கு நான் அதீனம் அப்படின்னு சொல்றேன். பக்தால பார்த்தேன்னா நான் கையை கூப்பிடுவேன். அந்த மாதிரி பெருமாளுக்கு பக்தா கிட்ட ஒரு இது. இன்னைக்கு பாசுரம் மாலே மணிவண்ணா அப்படின்னு பாசுரம், மாலே அப்படின்னாக்க பக்த வியாமோகன் அர்த்தம். மாலேங்கிறதுக்கு பக்த வியாமோகத்தை உடையவன் பக்தா கிட்ட அப்படியா அவன் வந்து மயங்கி போய் நிக்கிறானோ, பக்தன் பெருமாளிட்ட மயங்கி போயிருக்கிறது போய் பக்தா வீட்டுல பகவான் மயங்கி போயிருக்கான். அதனால இந்த பக்தா எல்லாம் என்ன பண்றாக்க பெருமாளை மிரட்டுற, எப்படி அனுபவிக்கிற, நீ எங்களை சேர்ந்தவன், அதனால நாங்க என்ன ஆசைப்படுறோமோ அத்த நீ பண்ணுவ, அதனால நீ பக்த பராதீன நீ தானே சொல்லியிருக்க, நீ தானே கையை கூப்பிட்டா நான் எதை வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிருக்க, அதனால இவ மிரட்டுற சத்தியாகிரகம் பண்ற, இவா சொல்றா நாங்க வந்து மெய்யிட்டுக்க மாட்டோம், புஷ்பத்தை வச்சுக்க மாட்டோம், பெருமாள் புஷ்பத்தை வச்சுட்டு பெருமாள் சுவாச்சின்ற புஷ்பத்தை வச்சுக்க வேண்டியது சுரூபம், ஆனா அதுவும் சத்தியாகிரகம். இவாளுக்கு விரத தினங்கள் நான் அதெல்லாம் பண்ண மாட்டோம், நீ தான் எனக்கு முக்கியம், பகவான சேவிக்கிறத காட்டுல வேற ஒண்ணும் இல்ல, தர்மசாஸ்திரம் ஒரு மாதிரி சொல்லிட்டு போறது இதுதான் சுவாரஸ்யம். சாஸ்திரம் ஒண்ணு சொல்லும், ஆனா பக்தால் அனுஷ்டானம் ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அந்த பக்தால் என்ன சொல்றாளோ அதுதான் கேட்பான் நான் பகவான், அவன் அதை பத்தி கவலையப்பட மாட்டான். நான் தான் எழுதின சாஸ்திரம், நான் எழுதினா கூட சரி, என்னுடைய ஸ்ருதி ஸ்மிருதி அமை வாக்கியா அப்படின்னு பிரமா சொல்லிட்டார். ஸ்ருதி ஸ்மிருதி அமை வாக்கியா எஸ்தாம் உள்ளங்க வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபின வைஷ்ணவ, என்னுடைய பக்தனா இருந்தா கூட வைஷ்ணவனே இல்லை, ஏன்னா என்னால்தான் அனுகிரகிக்கப்பட்டது, ஸ்ருதி ஸ்மிருதினா என்னுடைய ஆக்ஞைகள், அதை மீறி நடந்தாக்கா அவன் துரோகி ஆயிடுறான், அதனால ஆக்ஞா துரோகியா போயிடவே என்னுடைய பக்தனா இருந்தா கூட என்ன கை கூப்புவான் எல்லாம் பண்ணுவான் அப்படின்லாம் சொன்ன பெருமாள். இவா என்ன சொல்றாலோ அதை கேட்டு போறான்னாக்க அந்த கோபி ஜனங்கள் கிட்ட எவ்வளவு பெருமாளுக்கு சௌசீல்யம் வந்து நிக்கிறது, எவ்வளவு சௌசீல்யம், திருவேரத்தனவும் சீரி அருளாதே, நீ அருள போற சீரி அருள போறியா கிருப்பையோட அருள போறியான்னு ரெண்டு விதமும் எங்களுக்கு இருக்கு, ஆனா நீ சீரி அருளாத, ஆனந்தமா கருணையோட அருளடு, நீ சீரி அருளாதேதான் சொல்ற, அருள போற நிச்சயம், அருள்றதுன்றது உங்ககிட்ட நான் கோச்சுன்றேன்னா கூட பெருமாள் வந்து நம்மள நிகிரகம் பண்ணாலும் நமக்கு அனுகிரகமே, அனுகிரகம் பண்ணாலும் பரம அனுகிரகமே அது, ரிபுஷ நிகதே ரேவ ஹிததா அப்படிங்கிறார் சுவாமி. எதிரிய பெருமாள் அடிக்கிறார், அவருக்கு யார் எதிரி, அவருக்குன்னு யாருமே எதிரி கிடையாது, நேஷ்யா நச்சமே நமே பிரியகாங்கிறார், எனக்கு துவேஷனும் இல்லை எனக்கு பிரியனும் இல்லை, பின்ன யாருதான் நீ வந்து ரிபுஷ நிகதையெல்லாம் சொன்ன தேசிகன் அப்படின்னு, ஆமா பக்தாளுக்கு யார் எதிரியோ அவள்தான் எனக்கு எதிரி, பக்தாளுக்கு யாரு நண்பர்களோ அவள்தான் எனக்கு நண்பர்கள், அதனால பக்தால் தான் எனக்கு முக்கியமே தவிர்த்து சாமானிய இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, பக்தால் என்ன ஆசைப்படுறாலோ அதுதான் நான் பண்ணுவேன். அப்போ ரிபுஷ நிகதையிலேவே ஹிதத்தா, எதிரிகளை அடிக்கிறது நிகட்டி, எதிரிகளை அடிக்கிறது கூட அவளுக்கு ஹிதமா போயிடுறது, நிகட்டி அடிக்கிறது ஹிதம் நல்லது, அடிக்கிறது கூட இதமா போயிடுத்தோம், எத்தனையோ ராட்சசர்களை அசுரர்களை பெருமாள் வதம் பண்ணார், அது அத்தனையும் அவளுக்கு அனுகிரகமா தானே போச்சு, அதனால சீரிய அருளாதே, நீ கோவிச்சுண்டு அருள்வ அப்ப கூட எங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், நீ பரம கிருபையோட அனுகிரகிப்ப அதுவும் நல்லதுதான், ஆனா பரம கிருபையோட நீ அனுகிரகிக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை, அந்த கருணையோட இருக்கிற கூடியிருந்து ஒரு பிரீதியினால வரதொல்லியோ, ஒரு சிக்ஷையா எங்களுக்கு வேண்டாம், ஒரு ரக்ஷையா இருக்கணும், யாருக்குமே சிக்ஷை பிடிக்காதே, அதனால எனக்கு ரக்ஷையா இருக்கணும், அந்த ரக்ஷையை எனக்கு கொடுத்துடும், சீரி அருளாதே, ஏன்னா இவன் ரக்ஷைக்கு தீக்ஷன் அப்படிங்கிறார். ஆதரனால பாருங்கோ இவா வந்து சாஸ்திரங்கள் என்ன சொன்னாலும் அதை கவலைப்பட மாட்டா, இவா இவனுக்கு வேண்டியதுன்னா பகவானுடைய திருவடி சம்பந்தம், அதைதான் இவன் காமிக்கிறா. அப்படி இவளுடைய மனசெல்லாம் எப்படி போச்சுன்னு, எங்களுக்கு சுமையான கல்விகள் தேவையில்லை, எங்களுக்கு தர்மசாஸ்திரம்லாம் முக்கியம் இல்லை, ஒன்ன சேர்த்து சென்றிருந்தாலே போறோம். இதுல பாருங்க, இவன் யாருன்னா ஸ்திரீகள், அது சின்ன பொண்ணா இருந்தானே பெரிய பொண்ணா இருந்தானே, ஸ்திரீகள் மொத்தத்துல கோபிகா ஸ்திரீகள். இந்த ஸ்திரீகளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், ஸ்திரீகளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்னாக்க, பொசசிவ்னஸ் அதிகம், எந்து என் வீடு என் நகை என் புடவை என் பணம் என் இது எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிக்கிறதுல ஸ்திரீகளுக்கு சமயம் யாரும் கிடையாது. இந்த மமதா புத்தி இருக்கே மமதா, அந்த மமதாங்கிறது இவளுக்கு அதிகமாவே இருக்கு. அதுல இன்னும் விசேஷம், தன்னுடைய பர்த்தா கிட்ட இருக்கக்கூடிய மமதா, என் புருஷன் என் பர்த்தா எனக்கு தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாதுன்னு அதுல பகிர்ந்து அளிக்கிறது அவளால முடியாது, ஷேர் பண்ணிக்க போறது மனசு வராது. அதனால அவ வந்து என்ன பொசசிவ்னஸ் அதிகம். அப்படிப்பட்ட கோபிகா ஸ்திரீகள் இங்க எல்லாரையும் கூப்பிடுறா, பஞ்சலட்சம் குடி அத்தனை கோபிகாஸ்திரிகளையும் இவ கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிடுறானா, கிருஷ்ணானுபவத்துக்கு. என்ன ஒரு ஆச்சரியம், ஸ்திரீகள் அவளுக்கு பொசசிவ்னஸ் அதிகம், அப்படி இருந்தா கூட அவ என்ன பண்றான்னாக்க, எல்லாரும் அங்கோ கிருஷ்ணானுபவத்துக்கு நாம எல்லாரும் போலாம், கிருஷ்ணனோட கூடி ராசக்கிரீட பண்ணலாம், கிருஷ்ணனோட சேர்ந்து எல்லா அனுபவங்களையும் நாம அனுபவிக்கலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா. அது எப்படி வந்தது, பர்த்தா கிட்ட இது மாதிரி சிந்தனை வராதே ஸ்திரீகளுக்கு, ஆனா இங்க வந்துடுத்து. இதுதான் சுவாரஸ்யம், அவருடைய அனுபவம் என்ன அப்படின்னாக்கா, இது அப்ராகிருதமான அனுபவம். அது பிராகிருத அனுபவங்கள்லாம் இருக்கே, இந்த லௌகிக அனுபவம் இருக்கு பாருங்க, இதுலதான் அகம் அகம் அப்படின்னு வரும், மம மம அப்படின்னு வரும். அகம் அகம் மம மம அப்படிங்கிறது பிராகிருத அனுபவங்கள்ல தான் நிறைய வருது, அப்ராகிருத அனுபவங்கள்ல வரவே வராது வரக்கூடாது. இவா அப்ராகிருதமான நித்திய சூரிகள் மாதிரி இவா எல்லாரும், நித்திய சூரியன் மாதிரி அப்ராகிருதமா இருந்துடவே இவ எப்படி ஆனந்தப்படுறா தெரியுமா, எல்லாரோடையும் சேர்ந்து கடைசியில சொல்ல போறா, கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்ல போறா. கூடியிருந்து குளிர்ந்துன்னுட்டு சொல்ல போறான்னா கூடியிருந்துதான் இதுவா இருக்கணும். இது நம்மாழ்வார் சொல்றார், குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே, குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே, எல்லாம் சிவேஷ்வரோட சேர்ந்து ஆடுங்கோ, ஆனந்த கூத்து ஆடுங்கோ, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதுதான் அவர் தானே குலபதி, நமக்கு அவர் தானே இது, நமக்கு அங்கிகளுக்கெல்லாம் அங்கியவர், அப்படிப்பட்ட கௌசுபஸ்தானியரா இருக்கார் அவர், அந்த மாதிரி உத்தமமான ஒரு ஆச்சாரியர் நம்மாழ்வார், அந்த மகான் சாதிக்கிற அடியருடன் கூடி நின்று ஆடுமினே, பாகவதாரோட இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துருங்கோ அப்படின்னு அவர் சொல்ற. அதனால இவாளுக்கெல்லாம் அவ்வளவு ஆசை, உபரிஷத் சொல்லிட்டு போயிடுத்து, ஏக சுவாதுன புஞ்சீத்த ச ஏகாக்கி நிறமேத்த, பெருமானை பத்தி சொல்லச்ச அவன் ஒத்தனை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்காதான், எதுவா இருந்தாலும் நாலு பேரோட சேர்ந்துதான் அனுபவிக்கணும்னு அவனுக்கு ஆசையம், ஒத்தனா இருந்து அனுபவிக்கிறதுன்றது அவனுக்கு முடியவே முடியாது. அவனுக்கு அந்த மாதிரி நல்ல வஸ்து இருந்ததுன்னாக்க, ஏக்கக சுவாது நான் புஞ்சீத, ஒத்தன ஒத்தனும் சாப்பிடக்கூடாது அனுபவிக்க கூடாது, நல்ல இனிமையான வஸ்து ஒண்ணு இருந்ததுன்னா தாமத்தனும் சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும், ஏக சுவாதன புஞ்சீத. இது எப்பேற்பட்டது, இது இந்த கிருஷ்ண திருஷ்டா தத்துவம் இருக்குதே, இந்த தத்துவம் கிருஷ்ண தத்துவமானது சாமான்யமான மதுரமாது, மாதுரியம் அற்புதமான மாதுரியம், இந்த இவருடைய மாதுரியம் எதுக்குமே வராது. நாராயணியத்துல பட்டாத்ரி நாராயண பட்டர் குருவாயூரோ படம் பத்தி பாடுறேன். அவரால் என்னென்னமோ வர்ணிச்சு பாக்குற, அவரால் முடியல. எப்பேற்பட்டது இவனுடைய மாதுரியத்தையோ இவனுடைய காந்தியையோ யாராலையும் சொல்ல முடியும். அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எத்ரை லோக்ய மகியசோபி மகிதம் சம்மோகணம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் உஷ்ணாதி விஷ்ணோ விபோ. என்ன அழகான ஸ்லோகம் தெரியுமா? குருவாயூரோபனை பத்தி பாடுற பாகவதத்தினுடைய சாரம் தான் இந்த நாராயணியன்றது. அப்பா குருவாயூரப்பா, எத்ரைலோக்கிய மகியசோபி மகிதம், இந்த மூணு லோகத்திலையும் எது எது பெருசு மகத்துவத்தை கூடி மகத்துவத்தோட கூடினதோ அதெல்லாம் காட்டிலும் மகிதம் உன்னுடைய சுரூபம். மகியசோபி மகிதம், மோகிக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் மயக்கி மயக்கி பும்சாம் மோகன ரூபாயங்கிற ராமனை பத்தி. பும்சாம் மோகன ரூபாய, பொதுவா புருஷால பார்த்தா ஸ்திரீகளுக்கு பிடிக்கும், ஸ்திரீகளை பார்த்தா புருஷாளுக்கு பிடிக்கும். ஆனால் புருஷால பார்த்தா புருஷாளுக்கே பிடிச்சு போயிடுத்தான், ஸ்ரீராமனை பார்த்தாக்கா புருஷாளுக்கே பிடிச்சு போயிடுத்தான். அவ்வளவு மோகன ரூபமா இருக்கான் இவன், என்ன அழகா இருக்கான், என்ன அழகா இருக்கான் அப்படின்னு ரிஷிகள்லாம் அவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கிறா. ராமன் வந்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ அப்படின்னு. அவ கேட்கலாமே, எங்களுக்கு மோஷம் கூட அப்படின்னு சபரி கேட்டா. ஆனா இவாளுக்கு அத மாதிரி கேட்க தெரியல, சீதைக்கு கிடைச்ச பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாளாம். பெருமாள் சொன்னா, ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கே நீ அப்படின்னு. அதுக்கு பெருமாள் சொன்ன, இந்த அவதாரத்துல நான் ஏகபத்தினி விரதம், அடுத்த அவதாரத்துல ஸ்திரீகளா பிறக்கும் பிறந்துருங்கோ, உங்களை எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்னா ரெண்டா 16,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால அப்படி ஒரு அழகு, சம்மோகனம் மோகனாத்து, லோகத்துல மோகிக்கக்கூடிய ஆள் அப்படியே மயக்கடிக்கிற அழகு. இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு, அதுல உன்னுடைய மோகனமான அழகா இருக்கா வருமா? சம்மோகனம் மோகனாத்து காந்தம் காந்தி நிதான தோபி, காந்தி பிரகாசிக்கிறது, அதுல லோகத்துல எத்தனையோ பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கலாம், அதுல உன்னுடைய பிரகாசம்தான் ஆச்சரியமா இருக்கு, உன் காந்தி தான் வசந்தது. அது மட்டுமா, மதுரம் மாதுரிய துரியாதபி, லோகத்திற்குடைய மதுரமான பதார்த்தங்கள்லாம் காட்டிலும் மதுரமான பதார்த்தம் நீந்தானே, அதனுடைய சாரமே நீந்தான், மாதுரிய துரியாதபி. அப்புறம் அழகு அழகு அழகுன்னு எத்தனையோ பார்க்கிறோம், ஆனா சௌந்தர்யோத்தரத்தோபி சுந்தரதரம் தத்ரூபம், உன்னுடைய ரூபம் இருக்கே லோகத்துல எது எது சுந்தரமா சௌந்தர்யத்தோடு கூடினதா இருக்குதோ அதை காட்டெல்லாம் ரொம்ப சுந்தரதரமா உன்னுடையதுதான் இருக்கு. அதனால ஆச்சரியத்தோபி ஆச்சரியம் கிருஷ்ணா, ஆச்சரியத்தையெல்லாம் காட்டிலும் ஆச்சரியமா உன் ரூபம் இருக்கு. எப்பேற்பட்ட ஆச்சரியம், ஆச்சரியம் விஸ்மயாவகமா இருக்கு. எத்தனை வாட்டி சேவிச்சாலும் கண்ணு இமைக்க முடியல. பெருமாளை சேவிச்சு யாராவது கண்ணு இமைச்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் கரகிதனம், தூஷிக்கப்படுவானா? என்ன ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், எஸ்த ராமம் ந பஷ்யத்து எந்த ராமோ ந பஷ்யதி தாவு பௌ கர்ஹிதவ் லோகே அப்படின்னு. யாரு ராமனை பார்க்கலையோ, ராமன் யார பார்க்கலையோ, அவ ரெண்டு பேருமே கர்ஹித்தாளாம், எல்லாராலையும் வெறுக்கப்படுவாளாம். காரணம், அப்படிப்பட்ட ஒரு அழகா இருக்கிற மனிதன், அந்த அழகான தத்துவத்தோடு கூடின பகவான இவாளுக்கு தனக்கு உண்டு அனுபவிக்க பிடிக்கல, எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா, எல்லா ஸ்திரீகளுக்கும் சேர்ந்து அனுபவிக்கணும். அது எப்படி முடியும், அது எப்படி முடியும்? ஏன்னா ஒரு மனுஷன் மனுஷாளுக்கு எல்லாருக்குமே தான் தான் தானே நிற்கும், முடியுமா? என்ன முடியுமா? இவளுக்கு தத்துவம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு தாயாருக்கு 10 குழந்தைகள் இருக்கு, 10 குழந்தைகள் இருந்தா கூட அந்த 10 குழந்தைகள் இடத்துலயும் 100% பிரீதிய பிரேமைய அப்படியே கொட்டுவா தாயார். அவகிட்ட இருக்கிறது 100% தான் பாஷனே. அந்த 100% ஒவ்வொரு குழந்தைகளையும் மறக்காம பிரீதியா அப்படியே பொழுங்கிடுவா பாசத்தை தாயார். அந்த மாதிரிதான் இது. பகவான் சர்வவியாபி, எல்லாருக்கும் பூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கிறான். பூர்ணமத பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணதம் உச்சதே, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதேங்கிறது பிரகதாரண்ய உபநிஷத்து சாந்தி பாடம். இதுவும் பூர்ணமா இருக்கு, அதுவும் பூர்ணமா இருக்கு. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்து பூர்ணமே மீதியா இருக்கு. ஒரு பாத்திரம் பிரசாதம் இருக்கு, அது அவ்வளவு எடுத்தோம்னு நினைச்சுக்கோங்க, எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவு குறைஞ்சுதானே போகும். ஆனா இங்க குறைஞ்சே போகலையாம். அது எப்படி குறைஞ்சு போகாம இருந்ததுன்னா, ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கு ஏத்துறான், ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கு ஏத்தினாக்க எந்த வழக்குல ஏத்தினமோ அந்த வழக்குல தீபம் குறைஞ்சிருமாண்ணா, குறையவே குறையாது. அத மாதிரிதான் எம்பெருமான் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கான். நம்ம பெருமாளை சேவிக்கிச்சே பாருங்க, யாரு பெருமாளை சேவிச்சாலும் நம்மளையே பெருமாள் கடாட்சிக்கிற மாதிரி இருக்கும். எந்த பக்கத்துல இருந்து சேவிச்சாலும் நம்மளையே பெருமாள் கடாட்சிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம்ன்றது. அதனால இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் ஆனந்தப்பட்டு அனுபவிக்கிறா. அதனால ஏக சுவாதன புஞ்சித்தேன்ற தத்துவத்தை தெரிஞ்சுட்டா பகவான் பரிபூர்ணன், நமக்கும் பூர்ணமா அனுகிரகிப்பான். தன்னுடைய சுரூப ரூப விபவங்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுகிரகிப்பான். அவனுக்கு பக்தால் வந்துட்டா போறோம், எல்லா பக்தாலும் அவனுக்கு ஒரே மாதிரிதான். அதனால எல்லாரையும் அனுகிரகிப்பான்னு அவளுக்கு தெரியறது. இவா ஸ்ரீ வைஷ்ணவாள வந்து இவா அகௌரவப்படுத்தவே மாட்டா. இவா பாகவத தர்மம் பார்க்கணும். ஏ அப்படின்னாக்க அப்படிப்பட்ட உத்தமமான பாகவத தர்மம் இவ கிட்ட இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் எப்படி இருப்பா? பராசர பட்டர்கிட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து கேக்குறார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டார். அதற்கு பராசர பட்டர் சாதிக்கிறார், உப்பை போல் இருப்பான், கொக்கை போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் அப்படின்னு சாதிக்கிறார். உப்பு, உப்பு எல்லா பதார்த்தங்களையும் நம்ம உப்பு சேர்த்துதான் சாப்பிடுறோம். அந்த உப்பு கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போயிட்டா கூட அது எப்படி இருக்கும்னாக்க தன்னுடைய தனித்துவத்தை இழக்கவே இழக்காது. கொஞ்சம் ஒரு கல் அதிகமா போட்டாலும் உப்பு உரைக்கும், அல்லது கொஞ்சம் உப்பு குறைவா போட்டாலும் உப்பு இல்லைன்னு தெரியும். ஆனால் உப்பு நம்ம கண்ணில் தெரியாது. அந்த மாதிரி பகவத் பக்தியில எழுந்தவனுக்கு எம்பெருமான்ட கலந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தனியா தெரியும். அவன் அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவன் உப்ப மாதிரி இருப்பான், உப்பத்தோல் இருப்பான், கொக்கை போல் இருப்பான். கொக்கு என்ன பண்ணுன்னா ஓடுமீன் ஓட உருவியின் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவா. சின்ன சின்ன மீன் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன சின்ன மீனை வந்து திரும்பி பார்க்காது கொக்கு, அது பாட்டுக்கு தபஸ் பண்ற மாதிரி வாடி நின்று இருக்குமா. பெரிய மீன் வந்ததுன்னா லபக்குன்னு பிடிச்சி முழங்கிடும் அது. ஏன்னாக்கா அந்த அதனுடைய இது என்னன்னாக்கா பெரிய பலன் தான் வேணுமே தவிர்த்து அல்ப பலன் அதுக்கு பிடிக்காது. ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படிப்பட்டவா, அவளுக்கு அல்பமான விஷயங்கள்ல ஆசையே வராது, வரக்கூடாது. அவளுக்கு வந்து எதுல வரணும் அப்படின்னாக்கா பரம புருஷார்த்தமான மோட்சத்தை தான் அவளுக்கு சிந்தனை வரணும். அதனால கொக்கை போல் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கோழியை போல் இருப்பான். கோழி குப்பையெல்லாம் கலரும், அத கலரி கலரி தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கும், தேவையில்லாத தள்ளிடும். கிட்டத்தட்ட கொக்கு மாதிரிதான். ஆனால் இந்த கோழி வந்து என்ன பண்றதுனாக்க, அதுவே வர்றத எடுக்கிறது கொக்கு. இங்க அப்படி இல்லை, இதுவே கலரி கலரி கலரி எது தேவையோ அதை தனக்கு உபாதயமா எடுத்துக்கிறது. ஏன்னா வேதம்ங்கிறது சமுத்திரம், அந்த வேதத்துல நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு, வேண்டாததும் இருக்கு, வேண்டியதும் இருக்கு, வேண்டாததும் இருக்கு. அந்த வேண்டியது எதுவோ அதை உண்டி எடுத்துக்கணும். வேண்டிய வேதங்களோடு விரைந்து கழியறுப்பான் அப்படின்னு பெரியாழ்வாரை பத்தி சொல்றோம் இல்லையோ, அது என்ன அர்த்தம், பரதத்துவம் எதுவோ அதை நிரூபிக்கத்துக்கு வேண்டிய வேதங்கள், அதை ஓதி விரைந்து கிழியறுப்பான். சொன்ன கிழிய ஜெயிச்சார் பெரியாழ்வார். அதனால வேண்டிய வேதங்கள் தான் நமக்கு முக்கியமே தவிர்த்து, எது தேவையில்லையோ அது தேவையில்லை. வேதத்துல எந்த அம்சம் நமக்கு முக்கியம்னாக்க, எல்லா அம்சமும் முக்கியம்தான். அது எப்படி பார்க்கணும், பரமாத்மா சம்பந்தமா இருக்கணும் எல்லாம், பெருமாள் சம்பந்தமா இருந்து அதுக்கு வேண்டியதை உண்டு எடுத்துக்கணும். அதனால அந்த மாதிரி வஸ்துக்களை தான் பார்க்கணும். வேண்டிய வேதங்களோதின்னு அது சொல்றது, கோழி அது மாதிரி இருக்கும். அதனால பொறுக்கி எடுத்த விஷயங்கள் தான் ஸ்ரீவிஷ்ணுவனுக்கு முக்கியம். அதனால கோழியை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான், தேவதைய மாதிரி இருக்கணும். நல்ல ஆச்சாரியர்கிட்ட போய் கைய கோப்பிண்டு தத்வித்தி பிரணிபாசேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்தி பே ஞானம் ஞானின தத்துவ தரிசனாகன்னு பெருமாள் சாதிக்கிறார். அதனால போய் அவள்கிட்ட போய் திருவடியில விழு, சேவை பண்ணு, சுசூஷை பண்ணு, அதுக்கப்புறம் நீ உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேடு. உடனே அவ என்ன பண்ணுவான்னாக்கா, உனக்கு எது தேவையோ அதெல்லாத்தையும் பரிபூர்ணமா அனுகிரகிப்பாவா, எல்லாம் அவள்லாம் ஞானிகள் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். ஆகையினால அந்த மாதிரி ஸ்ரீவிஷ்ணுவன் இருக்கணும். நீர் அது மாதிரி தானே வந்து கேட்கிறார், அப்படி இருக்கிறதுனால உண்மை போல் இருப்பான்னு அவர் சாதிச்சார். அந்த மாதிரி இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எம்பெருமானை தவிர்த்து வேற யார்கிட்டையும் போக மாட்டா, பெருமாளையே நினைச்சுட்டு இருக்காவா. அதனால பெருமாளுடையே இதுவே இருக்கிறதுனால இது அப்ராகிருதமான அனுபவம். அந்த அப்ராகிருதமான அனுபவத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால இவளுக்கு போட்டி இல்லை, விரோதம் இல்லை, பொறாமை இல்லை, சண்டை கிடையாது, எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்து இருக்கா இவா. இவாளுடைய மனசெல்லாம் எப்படி இருந்தது, மனசெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பகவானையே நினைச்சுட்டு இருக்கு, கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்குது. அப்படி நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இவாளுக்கு விரோதம் வரல. கீதையில பெருமாள் சாதிக்கும் பொழுது இங்க வந்து ஒரு யோகி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த யோகிக்கு விரோதிகள் வெளியில இருந்து யாரும் கிடையாது, உள்ளுக்குள்ளதான் விரோதி, நம்ம மனசு இதெல்லாம் தான் நமக்கு விரோதி, வெளியில யாருமே விரோதி கிடையாது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லௌகிக விஷயங்கள்ல யார் ஈடுபடுறாளோ அவளுக்குதான் போட்டி போறாமல்லாம் லோகத்துல அதிகம். பணத்தை சம்பாதிக்கிறேன் போனோம்னாக்கா அவன் ஒண்டி சம்பாதிச்சுட்டானே, நம்ம சம்பாதிக்கணும், அவனுக்கு ஒண்டி வருதே, இப்படி இல்லாம தான் சிந்தனை வரும், இந்த மாதிரி விரோதம் வரும். ஆனால் பகவான் விஷயத்துல போனான்னு வச்சுக்கோங்கோ, யாரும் போட்டிக்கே வரமாட்டா. அவர் பண்டாரம் போறதுன்னு சொல்லிடுவா, அவ பக்தி பக்தின்னு போறதுனால போட்டிக்கு வரமாட்டா. அதனால இவாளுக்கு எப்பொழுதும் பெருமாளுடைய திருவடி வாரத்திலேயே சிந்தனை இருந்தது. லீலா சுகர் ஆச்சரியமா வர்ணிக்கிறார், அழகான கோகுலம், அந்த கோகுலத்துல இந்த ஸ்திரீகள்லாம் தயிர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் வித்துண்டு வரா, வித்துண்டு வந்தவா எல்லாரும் எப்படி இருக்கா தெரியுமா, எம்பெருமானுடைய திருவடியிலேயே பக்தியோட இருக்கா, தன் வசம் இழந்துட்டாவா. அவளுக்கு சிந்தனைனா பெருமாள் தான், பெருமாள் சிந்தனையே இருக்கிறதுனால அவ இந்த லௌகிக விஷயத்துல ஈடுபாடே இல்ல அவளுக்கு. திக்ரே துகாமா கிலகோப கன்யா முராரிபாதார்ப்பித சிந்தவிருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோசத் கோவிந்த தாமோதர மாதவேதி. விக்கிறா விக்கிரேத்துக்காமா, இதெல்லாம் விற்கணும், அதுக்கோசரம் வியாபாரம் பண்றதுக்கோசரம் வராவோ. அவ எத்த விற்கிறா அப்படின்னாக்கா தயிர் இதெல்லாம் தான் விற்கணும் வராவோ. ஆனா அவ மனசு எங்க இருக்குன்னாக்கா முராரி பாதார்த்தது சித்த விற்பி, முராரியான பெருமானுடைய திருவடியிலேயே தன்னுடைய சித்தத்தெல்லாம், சித்தத்தினுடைய செயல், மனதனுடைய செயல், மனது எல்லாத்தையும் இழந்துட்டாவோ, சமர்ப்பிச்சுட்டா. அதனால தத்யாதிகம் மோகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவே தீம். தயிர் வேணுமா தயிர், பால் வேணுமா பால், அப்படியா கேட்கலையா? கோவிந்தன் வேணுமோ கோவிந்தன், மாதவன் வேணுமோ மாதவன், தாமோதரன் வேணுமோ தாமோதரன் அப்படின்னு அவ கேட்கிறாளாம். வாங்குறவாளுக்காவது இருக்கக்கூடாதோ? அவளும் கிருஷ்ண பக்தாள் தானே, அவள்லாம் கேக்குறா கோவிந்தன் படி எவ்வளவுமா, அல்லது மாதவன் எவ்வளவுமா தருவ உழக்கு, அப்படி அப்படி கேட்கிறாளாம் அவ. காரணம் அந்த பக்தியில எதை பார்த்தாலும், எத்தை பார்த்தாலும் சரி கிருஷ்ணாவே தெரியறத வாழ்க்கு. எல்லாமே சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்து, எல்லாம் கிருஷ்ணமயமா போயிடுத்து இந்த பிரபஞ்சமே, எல்லாத்தையும் கிருஷ்ணாவே பாக்குற வாழ்க்கு லௌகிக விஷயத்துல வருமானா? அவளுக்கு வரல. ரிஷிகளாலெல்லாம் பண்ண முடியாத காரியத்தை இந்த கோபிகாஸ்திரிகள் இருக்காளே இவ காமிச்சு கொடுத்துட்டா. எப்படி காமிச்சு கொடுக்கறா? இந்த பக்தியை பாருங்க, அவ வந்து தயிர் விற்கிறாரா, தயிர் விற்க வரச்ச கூட இத மாதிரிதான் அவ சொல்றா. ஏன் அப்படின்னா பெருமாள் ஏங்கறோம், இந்த மாதிரி யாராவது தனக்கு பண்ண மாட்டாளா, யாராவது தங்கிட்ட இருக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்குறோம். இன்னைக்கும் இந்த குணசீலம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த குணசீலம்ன்ற கோயில்ல பெருமாள், அந்த பெருமாளுக்கு கீரை இது உண்டு. அது என்ன அப்படின்னாக்கா, அந்த ஊர்ல ஒரு மாமி, அவளுக்கு ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை ஸ்ரீரங்கத்துல வந்து வாசிச்சுட்டு இருக்கிறது. வாசிச்சுட்டு இருக்கிற பையன் ஆத்துக்கு வருது, வந்துட்டு நான் போய் ஷவரம் பண்ணிட்டோம்மா அப்படி பண்ணுவேன், எனக்கு என் தலையை பண்ணி வை அப்படின்னுட்டு போய் தலையை பண்ணி வைக்கிறது வைக்கிறேன்ட்டு சொல்லிட்டா, இது போய் ஷவர் பண்ணி திருத்தாமட்டு கொஞ்சம் நாழி எழுறது. இவ காத்துருக்கா காத்துட்டு இருக்கா, இன்னும் வரல, ஷவர் பண்ணிட்டு திருத்தாமட்டு அதுக்கப்புறம் வரணும், ஐயோ இன்னும் வரலையே. அந்த குழந்தைக்கு ரங்கான்னு பேரு. இவ என்ன பண்றா, எங்கடா போனே ரங்கா வந்து துளையண்டா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிடுறா என் குழந்தைய. இவ இருக்கிறது இங்க குணசீலத்துல, ரங்கா வரமாட்டியா நாழியாருதே, உனக்கோசரம் தானே காத்துட்டு இருக்கேன், இன்னும் நீ சாப்பிடாம இருக்கியேன்னுட்டு இத சாட்சா ஸ்ரீ ரங்கநாதன் கேட்டு இருக்கானாம். ரங்கநாதன் கேட்டு இருக்கான், பகவான் பெரிய பெருமாள் நம்பெருமாள் கேட்டு இருக்கான். அந்த பெருமாளுக்கு மனசுல ஆனந்தம் உண்டாயிடுத்தான், யாருமே இந்த மாதிரி என்ன கூட்டது இல்லையே, என்னை எல்லாரும் ரங்கநாதன் கூப்பிடுறா, யோகிகள் வரா என்ன ரங்கநாதன் கூப்பிடுறா, எனக்கு மோட்சம் கொடுன்னு கேக்குறா. அதே இன்னொருத்தவரா எனக்கு பணம் வேணும்னு கேக்குறா. இப்படி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஏதோ தனக்கு வேணும் வேணும்னு கேக்குறாளே தவிர்த்து எங்கிட்ட யாருமே பாசமா இல்லையே, ஏதோ ஒரு சுயநலத்தோட தானே என்னை வந்து எல்லாரும் சேவிக்கிறா, சுயநலத்தோட என்னை வந்து சேவிக்கிறா. அவளுக்கு போய் நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதோ இந்த தாயார் இருக்காளே, ரங்கா வாயண்டா அப்படின்னு என்ன கூப்பிடுறா, சாப்பிடவான்னு கூப்பிடுறா. எவ்வளவு அதுல அந்த குரல்ல எத்தனை இருக்கு, பாசம் இருக்கு, வாஞ்சம் இருக்கு, நம்ம குழந்தை சாப்பிடலையேன்னு ஏக்கம் இருக்கு, ஐயோ இந்த குழந்தை சாப்பிட்டு திருப்பி பாடசாலைக்கு படிக்க போயிடுவேன் அப்படின்னு பிரிவுனால வர்ற சோகம் இருக்கு, கோபம் இருக்கு, இன்னும் வரலையே உடனாள் ஆறுதே அப்படின்னு கோபமா இருக்கு. அத்தனை வித பாவங்களும் இந்த குரல்ல இருக்கு. அதுவும் இவ்வளவு சுவாதீனமா பிரீதியா என்னை யாருமே கூட்டது இல்லையே, நானும் ரங்கநாதன் தானே, எனக்கு தானே ரங்கநாதன் பேரு, என்னதான் அவ கூப்பிடுறா, அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் கிளம்பி வந்துட்டானா அந்த குழந்தை ரூபத்துல. பல பல பலன்னு கவரம் பண்ணிண்டு சிரமணம் இட்டுண்டு இந்த குழந்தை வந்துருத்து. அவளுக்கு சந்தோஷம் தாழ முடியல. என் பிள்ள வந்துட்டான் அப்படின்னு வா இடம் பண்றேன், இலை போடுறேன், சாப்பிடுவா அப்படின்ற இந்த குழந்தைக்கு ஆசை. எத்தனை நாள் நிவேதனம் பண்றா, நிவேதனம் பண்றதெல்லாம் அவாவியா பண்ணுவா, ஆனால் நம்ம எதையும் சீகரிக்கல, எல்லாம் நிவேதனம் தான். நிவேதனம்னா என்ன கேட்டுன்னு அர்த்தம், தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வெறும கண்ணால பாக்கணும் அவ்வளவுதான். இவ அவ்வளவு ஆசையா கேட்டாலே கூப்பிட்டாலே அவ கையால சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள், ஏமா நீ தான் எனக்கு வாயில போட்டு விட்டுறேன் அப்படின்னு பெருமாள் கேட்டேனா, என்னைக்கும் கேட்காத குழந்தை கேட்டுருத்தே அப்படின்னுட்டு நன்னா போட ஆரம்பிச்சுட்டா. நன்னா சாப்பிடுறாரு பெருமாள், எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பூரா மீதி போருமா, வயிறு திருப்தியா எடுத்துமா, அவ என்ன காத்துட்டு இருப்பா, நான் போயிட்டு வரேன், நீ சாப்பிட்டு நீ பாத்துக்கோமா அப்படின்னு இந்த குழந்தை கிளம்பிடுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு நிஜப்பள்ளியே வந்துடுறது. நிஜப்பள்ளியே வந்துடுறது, வந்து அம்மா கீரை என்ன பண்ணி வச்சுட்டியா, பசிக்கிறது அப்படின்றது. உடனே உங்களுக்கு ஆச்சரியம், இப்பதானே வந்து சாப்பிட்டுட்டு போனா அப்ப கேக்குறானே, நான் வரலையம்மா, இப்பதானம்மா நான் வரேன் அப்படிங்கிறது இந்த பையன். யாரு வந்தா, கடைசியா ரங்கநாதன் தானா வந்தான். இந்த பக்திக்கு பெருமாள் எப்படி இறங்கி வர, இன்னைக்கும் அங்க உண்டு அனுஷ்டானம் உண்டு கீரை சாதம்ன்றது. அதனால அந்த மாதிரி நடக்கிறதுனாக்க எப்பேற்பட்ட விஷயம் அது. பெருமாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தன் தான் தேவையா இருக்கான். அந்த பக்தா எல்லாம் இவாதான். மற்ற இனம் காமங்கள் நீக்கு அப்படின்னு பாடுறா இவா. மற்ற இனம் காமங்கள் நீக்கிலோ ரொம்பவாய் அப்படின்னு சொல்றா. எனக்கு வேற எந்த காமங்களும் வேண்டாம், எனக்கு இது வேணும் அது வேணும் அதனால நான் கேட்கல. எங்களுக்கு எல்லாம் வேண்டியது என்ன தெரியுமா, உன் திருவடி, உன் திருவடி பலன்தான். இதுல வரும் நற்செல்வன் தங்காய்ன்னு வரும், கணைத்திலங்கற்றமை கண்டு கிறங்கிறனித்தமிழியே நின்ற வாழ் சோர, கணைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் எப்பேற்பட்ட சொல்லம் அப்படின்னா குலசேகர பாடுற, ஆனாது செல்வத்து அறம்பெயர்கள் தச்சூழ ஆனாலும் செல்லமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனாத் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படிங்கிறார். எனக்கு என்ன வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், ஆனாத செல்வத்து அரும்பெயர்கள் சொல்லும் ஆனாலும் செல்லவும் அந்த அந்த லோகமும் எனக்கு வேண்டாம், எனக்கு மன்னரசும் வேண்டாம் விண்ணரசும் வேண்டாம், இந்த பூமியும் எனக்கு தேவையில்லை, அந்த தேவலோகமும் எனக்கு வேண்டியது இல்லை, நான் வந்து திருவேங்கடமுடையானுடைய சுனைகள் இருக்கு பாருங்க அதில் ஏதாவது ஒன்று ஆக மாட்டேன், மீனாய் பிறக்கும் விதியுடைய ஆவியனே வரிசையா சொல்லிட்டு போறார் குலசேகர ஆழ்வார். அந்த பத்து பாசுரங்களும் சேவிக்க சேவிக்க நம்ம அப்படி ஆயிட மாட்டோமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி வாழ்லாம் எதுவுமே வேண்டாம். நதேவலோகிரமணம் நாமரத்வம் அகம் ரணே, நான் தேவலோகத்தை ஆக்கிரமிக்க வேண்டாம், நான் அமரனாக தேவனா நான் மாற வேண்டாம், வேற என்னதான் பண்ணணும், உன் திருவடி வாரத்திலேயே உட்காந்துருக்கணே, உன் திருவடிக்கு நான் சுசுரூஷம் பண்றதுக்காகல எனக்கு வேற ஒன்னும் விருப்பம் இல்லை, அதுதான் எனக்கு தேவை, அத்தை எனக்கு அனுகிரகிச்சிடும், அதை காட்டிலும் எனக்கு தேவையானது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இவள்லாம் ரிஷிகள்லாம் கேட்கிறா. ஒரு ரிஷி கேட்கிறார், பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வனகாமயே அகம் கதம்போ பூயாசம் குந்தோபாயமுனா தட்டே அப்படிங்கிற, நான் வந்து பசுபதியினுடைய ஐஸ்வர்யமோ சிவனுடைய ஐஸ்வர்யமோ பிரஜாபதி பிரம்மா சதுர்முக பிரம்மா அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் கேட்கல, நான் காமையே வேற என்னதான் வேணும், அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே, நான் கதம்ப விரக்ஷமாகவோ குந்த விரக்ஷமாகவோ யமுனா தடத்துல நான் இருக்க மாட்டேனா, யமுனை கரையில நான் அது மாதிரி ரெண்டு மரமா நான் இருந்துடுறேன், என்னத்துக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறார் நீர் அப்படின்னா அவர் சொல்ற, ஏதாவது ஒரு சத்திர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ணன் அவதரிக்க மாட்டானா? அவதரிச்சு இந்த மரங்கள் இருக்கு பாருங்க, இந்த குந்தமரமோ கதம்ப மரமோ இருந்தது என்ன, அதுல நானா இருந்த என்ன, என்னை பிடிச்சி விளையாட மாட்டானா, என் பேர்ல ஏறி விளையாட மாட்டானா? அவனுடைய திருவடி ஸ்பர்சமோ திருக்கர ஸ்பர்சமோ எனக்கு கிடைக்காதா? இதை காட்டி எனக்கு என்ன வேணும், இதை காட்டி எனக்கு என்ன வேணும்? அந்த பகவானுடைய ஸ்பர்சம் இருந்தா போறும், அவனுடைய திருவேணியினுடைய ஸ்பர்சம் இருக்குதே அதுதான் நமக்கு வேணும், நமக்கு கடாட்சம் இருந்தாலே போறோம். இவருக்கோ அந்த மாதிரி நான் விருட்சமா மாறினா போறோம், பெருமாள் அது மேல ஏறிணந்து விளையாடுவேன், அதனால திருவடி ஸ்பர்சம்னா கிடைச்சிடும், திருக்கரங்களுடைய ஸ்பர்சம் கிடைக்கும். எத்தனை அதுல பழம் இருந்ததுன்னா பெருமாள் அதை கடிச்சு அவன் செய்வானே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு, அது எனக்கு போறும். குசேலர் நமக்கு எல்லாம் குசேல உபாக்கியானம் தெரியும், எல்லாம் வந்து சேவிக்கிறார் கிருஷ்ணனை போய் பெருமாள், குசேலர் சேவிக்கிறார் பேசுறார் எல்லாம் பண்றார், அவள் எடுத்துன்னு போறார் அதை வாங்கி சாப்பிடுறார் எல்லாம் எடுத்து. இவருக்கு போனது எதுக்கு, குடும்பம் கஷ்டப்படுறது, 27 நட்சத்திரத்துக்கு 27 குழந்தைகள், அப்படி கஷ்டப்பட்டு இருக்கார், கஷ்டப்பட்டு இருக்குச்சே ஏதாவது உங்க பால்ய சிநேகிதரா சொல்லியோ நிறைய ஐஸ்வர்யம் கொடுப்பார் வாங்கி வாங்கன்னு அனுப்புறார். இவர் வந்து வரார் வாங்கிட்டு வரணும்னா ஒண்ணுமே கேட்கல, வந்தார் இருந்தார் உபச்சாரத்தை வாங்கிட்டார், கிருஷ்ணா உன்னை பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கிளம்பி வந்துடுறார். வந்த அக்கா இங்க வந்து பார்த்தா இவர் இருந்த குடிசை பெரிய மாளிகை எடுத்து எல்லாம் இருக்கு, அப்போ அவருடைய தேவிகள் சர்வாபரண பூஷிதையா இருக்கா, அவ என்ன பண்றான்னாக்கா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாளாம் தன் பர்த்தாவ. எல்லாரும் நினைச்சாலாம் பணம் வந்துருத்து, நகைகள் வந்துருத்து, பெரிய ராஜ மாளிகையே வந்துருத்து, அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்கோசம் தான் அவ கட்டின்னு விட்டா அப்படின்னுட்டு. அதுக்காக கட்டின்ண்டாவோ, ஏன்னா அப்படி கட்டிண்டு தான் 27 குழந்தைகள் பிறந்தது, அதுவும் அவளுக்கு அல்பமான பெரிய யோகினியாவோ, அவளுக்கு அது இல்லையா, என் பர்த்தா பால்ய சிநேகிதனான கிருஷ்ணனை சேவிக்கதான் போனேன், ஆனால் அவன் கிருஷ்ணன் சாமான்யமண்ணா, அவன் சர்வேஸ்வரன் ஆச்சு, அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா என் பர்த்தாவை கட்டி பிடிச்சுட்டு விட்டான், ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டான், அந்த பகவானுடைய ஸ்பர்ஷம் என் பர்த்தாவுக்கு கிடைச்சது, நான் என்ன இருந்தாலும் நானும் பக்ததான் அவனுக்கு, ஆனா நான் கட்டிக்க முடியாது இல்லையா, ஆனா இந்த ஸ்பர்ஷம் பகவத் ஸ்பர்ஷம் எனக்கு வேணுமே, அதுக்கோதான் நான் குச்சையில கட்டிக்கிறேன் நான் பர்த்தாவே அப்படின்னு நாளும் ஆகும். எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்கோ, பகவானுடைய ஸ்பர்ஷம் இதுதான் கோபிகாஸ்திரிகள்லாம் ஆசைப்படுறது, பகவான் வேணும் அவளுக்கு, மற்ற இனம் காமங்கள் மாற்று வேற என்ன வேணும், நாங்க கேட்கறதெல்லாம் ஆடி நிலை அந்த இது சொல்ற மொழி பாஞ்சு தண்ணியமே போர்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவே அப்படின்லாம் சொல்றோம், இதெல்லாம் இத்த குடு அத்த குடு சாரப்பறையே பல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆடி நிலையா இப்படி எல்லாம் கேட்கறோம், இதெல்லாம் எதுக்கு பிள்ளை, இதை வந்து கேட்கலாமா, இத்த குடு அத்த குடு நீ கேக்குறாளேன்னா கேட்டா தப்பு கிடையாது. இவெல்லாம் எதுக்கு கேட்டா தெரியுமா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கோசரம் தான் இதெல்லாம் கேட்டா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கோசரம் எதமானாலும் கேட்கலாம். நான் பெருமாள் ஆராதனை பண்ணணும், ஆராதனை எனக்கு ஆசை, பெருமாளுக்கு என்னென்ன சமர்ப்பிக்கணும்னு ஆசையோ அதெல்லாம் நான் பெருமாள்கிட்ட கேட்பனேன், அதெல்லாம் பெருமாளுக்கு தான் எனக்கோசரம் இல்ல, எல்லாம் பெருமாளுக்கோசரம் நான் கேட்கணும், எதுவுமே எனக்கோசரம் நான் கேட்கல. அந்த மாதிரிதான் இந்த ஸ்திரீகள்லாம் கோபிகா ஸ்திரீகள்லாம் கேட்கிறா, எனக்கு இது வேணும் அப்படின்னு இவா கேட்கவே இல்லையே, இவெல்லாம் தனக்குன்னு எதுவுமே கேட்கல நமக்குன்னு கேட்கிறா, அதனாலதான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்ல போறாது, தனக்கு வேணும்னாக்கா கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்லவே மாட்டாளே, எல்லாமே நமக்கு நமக்கு நமக்குன்னு வரச்சே நாமெல்லாம் ஒரே குலம், அது என்ன குலம், ஸ்ரீவைஷ்ணவ குலம், இந்த ஸ்ரீவைஷ்ணவ குலத்துல பிறந்ததுனால ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் அனுபவிக்கிறா, ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமாள் அனுபவிச்சா, பிராட்டி அனுபவிக்கிறா, பிராட்டிய நற்பெண்ணை நற்பெண்ணை பிராட்டி அப்படி பிரார்த்திக்கிறாவோ, நப்பெண்ணை பிராட்டியை பிரார்த்திக்கிட்டு அந்த பெருமாளையும் இவளையும் நற்பெண்ணை பிராட்டியையும் ஒன்னா சேர்ந்து இருக்கா, இந்த ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இவா ரெண்டு பேரையும் சேவிக்க வேண்டியது நம்ம சுரூபம். பெருமாளை சேவிக்கணும்னு நேரம் சேவிக்கலாமண்ணா, பிராட்டிய சேவிச்சு அதன் பிறகு பெருமாளை சேவிக்கணும், இதுதானே நம்மளுடைய கர்மம். அதனால அந்த மாதிரி சேவிக்கணும், அதனால அப்படி சேவிக்கிறார். இப்ப பாருங்க இவா எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னாக்கா, பெருமாளை சேவிக்கணும்னு அதுக்கு தாயார சேவிச்சா, அதன் பிறகு நம்ம உம்பியும் நீயும் உறங்கையிலோ எம்பாவான்னு பலராமரை சொல்ல போறா, பலராமனையும் கூப்பிடுறா, அதுக்கப்புறம் நந்தகோபரை கூப்பிடுறா, யசோதி பிராட்டிய கூப்பிடுறா, இப்படி எல்லாரையும் இவா சேவிக்கிறா. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாகவதால் படிப்படியா போயிட்டே போங்க, முதல்ல சிவகிருஷ்ணவாள் பாகவதால், இந்த பாகவதால சாதாரண பாகவதால் ரொம்ப வசந்த பாகவதர்கள், சாதாரண பாகவதாலுக்குள்ள வேறுபாடு கிடையாதுதான், ஆனாலும் கூட அவளுடைய யோகம் இருக்கு பாருங்க, நிஷ்டை, அந்த நிஷ்டையை வச்சு நம்ம பார்க்கணும் எல்லாம். ஒவ்வொரு நிஷ்டையும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ஒவ்வொரு இதுலயும் அந்த கிருஷ்ணானுபவத்துல இவளை ஈடுபடுறாளே, ஒவ்வொரு பாசுரத்திலையும் இப்படிதான் சொல்றோம். சுப்பிரபாதம் பாடுச்ச பாகவத சுப்பிரபாதம், அதன் பிறகு நித்திய சூரியனுடைய சுப்பிரபாதம், அவளும் பாகவதால் தான், இவளும் பாகவதால் தான். அதுல நாயகநாயகன் சொல்ல சேவிக்கிற சமயத்துல அப்போ நந்தகோபர் என்ன, அவருடைய வாயிற்காப்பாளர்கள் துவாரபாளர்கள், அவளெல்லாம் சேவிக்கணும், அவளெல்லாம் நித்திய சூரியர்கள், இவாளெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கா, இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு அவ நம்மளை அனுகிரகிப்பா, அவ தான் வழிவிடணும், அவ தான் நமக்கு சேர்த்து விடணும். அதனால ஆச்சாரியர்களையும் சேவிக்கிறது, பாகவதர்களையும் சேவிக்கிறது, அதன் பிறகு பிராப்தி வர்ற சமயத்துல நித்திய சூரிகளையும் சேவிக்கிறது, இந்த நித்திய சூரிகளை சேவிச்சுட்டோ அதன் பிறகு பிராட்டிய சேவிக்கிறது, பிராட்டிய சேவிச்சு சாட்சாத் எம்பெருமானுடைய சரோடி வாரத்துல தன்னுடைய உள்ள கிடக்கைகளை அப்படி விஞ்ஞாபிக்கிறது. இதுல பாருங்க மாறுமுனை முடிஞ்சிலோ அல்லது அன்றி உலகம் நந்தாயோ இத சேவிக்கலாம், பெருமானுடைய வைபவம் எப்படி இருக்கு, பெருமானுடைய வைபவங்கள்லாம் எப்படி அதை பார்க்கணும். பார்த்தோம்னாக்க பகவானுடைய அவதார விசேஷங்கள் எல்லாம் ரசிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறா. எத்தனை அவதாரங்கள், திருவிக்ரம அவதாரம் என்ன, திருவிக்ரம அவதாரம் மூணு நாலு இடத்துல வந்துருத்து திருப்பாவையில. அதனால இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் பெருமாளை அனுபவிக்கிற சமயத்துல இந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் ரசிச்சு ரசிச்சு சேவிக்கிறார். கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு வைசிஷ்டத்தையும் அனுபவிக்கிறார். இப்போ அவதாரங்களை அனுபவிக்கிறான்னு சொன்னோம், அவதாரங்களை அனுபவிச்சாக்கா அந்த அவதாரங்களை எப்படிப்பட்டது, ஒண்ணு பாருங்க, நரசிம்மனுடைய அவதாரம் மாறி மாறிமுனை முடிஞ்சல் சீரிய சிங்கம் அப்படிலாம் அங்கு சேவிக்கிறோம், அந்த சிங்கம் இருக்கே நரசிங்கம், அது எத்தனை விதமான சிங்கமா இருக்கு, நரசிம்மன் அது ராகவ சிம்மமா மாறித்து, அதுக்கப்புறம் யாதவ சிம்மமா மாறித்து, அதன் பிறகு கவிதார்க்கிக சிம்மமாவும் மாறித்தது. இத்தனை சிம்மங்களை இவ அனுபவிக்கிறார். முதல் மூணு சிம்மங்கள் பாகவதால ரட்சிச்சது, எப்படி ரட்சிச்சது, தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு ரட்சிச்சது. அதே கடைசி கவிதார்க்கிக சிம்மமும் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்க, ஞானத்தை கொண்டு நம்மளை எல்லாரையும் ரட்சிக்கிறது. சில பேர் பெருமாளுடைய சுரூபாவதாரமே சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லுவார், சில பேர் பகவானுடைய அம்சாவதாரம் அப்படின்னு சொல்லுவார், ஏதோ ஒரு அவதாரம் ஆதம்சத்துல பகவானுடைய அவதாரத்துல தேசிகனும் சேர்க்கை, அந்த சுவாமி தேசிகனா அவதரிச்சு கவிதார்க்கிக சிங்கமா அவதரிச்சு நம்மளை எல்லாரையும் அனுகிரகிக்கிறது. இதெல்லாம் எப்பேற்பட்டது, சரி அதுதான் போகட்டும், ஒண்ணு ஏழையா பிறந்தது, ஒண்ணு எடையனா பிறந்தது, ஒண்ணு இளிச்சவாயனா பிறந்தது. இளிச்சவாயன் நரசிம்ம அவதாரம், ஏழை ஸ்ரீராம அவதாரம் சக்கரவர்த்தி திருமகன அவதரிச்சு, ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு தம்பியோடையும் தேவிகளோடையும் வனவாசத்துக்கு வந்து அங்க தன்னுடைய பத்னி தேவிகள் சீதா பிராட்டி அவளையும் தொலைச்சுட்டு ஒண்ணு இல்லாம குரங்குகளுடைய திருவடி வாரத்தை சரணடைஞ்சி அந்த முதலிகள் சொன்னதையே தன்னுடைய வாக்காக வேத வாக்காக எடுத்துட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார் பெருமாள். இன்னொன்னு எலிச்சவாயன் நரசிம்மன் அது என்ன பண்ணிட்டு ஒரு குழந்தை சின்ன பையன் பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாத ஆழ்வான் அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ரான் நரசிம்ம கோணாம் அதிஜகுபுரஸ்தே அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். அந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்து ஒரு குழந்தைய காப்பாத்திட்டு இதெல்லாம் வச்சுட்டுதான் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் பாகவதம் முழுக்க நமக்கு தெரியும். இதுல பாருங்க ஆண்டாள் இது அத்தனையும் கணிசிப்பித்து அழகான ஒரு வார்த்தை போடுறா, மாயன் அப்படின்றா, மாயனை மண்ணு அப்படின்னு சொன்னா. பெருமாளுடைய சுரூபத்தை என்ன அழகா காமிக்கிறா, மாயன் ஒரு பதத்தினால அத்தனை அவதாரங்களையும் கொண்டு வந்துட்டா. ஆனா நாள் உடையான் என்று அகதே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாரேனமுமாய் கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே. நம்மழ்வர் சாதிக்கிற எத்தனை அவதாரம், ஒரு மீன் மத்ஸ்ய அவதாரம், ஒரு வராக அவதாரம், ஏனம், இப்படி ஒவ்வொன்னு நரசிங்கமுமாய் அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சுட்டா பகவானுக்கு எல்லையே கிடையாது. மிருகான் நீர் வாழ் ஜந்துவா வருவான், பெரிய சிங்கமாக வருவான், ஒரு ஏனம் லோகத்துல நம்ம பன்றி அப்படின்றத தூஷிக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை, இது மகாவராகமா அவதரிச்சது, மகாவராகமா அவதரிச்சு ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ணிட்டு போயிடுத்து இந்த மகாவராகம். அனாயாசமா பூத்தராட்டிய தன்னுடைய கொம்பால ஒற்றை கொம்பு அந்த கொம்பால அப்படி அனாயாசமா தூக்கி நிறுத்திட்டே இருப்பெருமானது. அப்படிப்பட்ட உத்தமமான மாயனிவன் கிருஷ்ணாவதாரத்துல இல்லாத மாயமா, கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமல மலர்ப்பாதான் லாலி பாட்டு போடுவான மாத்தெல்லாம், கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமல மலர்ப்பாதா. துளசிதாசர் சொல்றாராம், ராமன் வந்து துளசிதாசருடைய ஆசிரமத்தை உள்ள வர பாக்குறார். வர்ற சமயத்துல ராமா வா வான் கூப்பிடுறார். வந்தவர் காரலம்பத்துக்கு பாத்தியஜலம் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்ச உடனே உள்ள வர பாக்குறார், ஒரு நிமிஷம் இறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உத்தரவித்தால ஸ்ரீராமனுடைய திருவடிகளை நல்லா தொடச்சு விட்டாராம். எதுக்கு தொடச்சு விடுறார் அப்படின்னு இவர் கேட்கிறார் ஸ்ரீராமன். அதுக்கு துளசிதாசர் சொன்னாராம், ஒண்ணும் இல்ல, இது சன்னியாசியோட குடில், இந்த சன்னியாசியோட குடிசை உள்ள ஒரே கல்லும் மண்ணுமா இருக்கு, உன்னுடைய திருவடியில எத்தனையோ துகள்கள் இருக்கு, திருவடி துகள்கள் எவ்வளவோ இருக்கு, அது ஏதாவது ஒண்ணு பட்டுதுன்னு எத்தனை அகலியும் இங்க இருக்காளோ தெரியாதே, இதுல இத்தனை முன்னாடி இருந்துட்டாக்க என் பேர் என்ன ஆகும், ஏன்னா உன்னுடைய திருவடி பிரபாவம் அவ்வளவு வசந்தது, அதனால நீ திருவடிய கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்துன்னு வா, தொடச்சு விட்டுடுறேன், அதன் பிறகு உள்ள வாயே அப்படின்றான் துளசிதாசர். அந்த மாதிரி எனக்கு இந்தி தெரியாது, படிச்சத விஞ்ஞாபிக்கிறேன் அவ்வளவுதான். அத மாதிரி இந்த ராமனுடைய அவதாரத்துல எத்தனை இது, பெருமாள் ஸ்ரீராமன் மனுஷ பெருமாளே சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மண்ணியே ராமன் தசரதாத்மஜம் சொன்னார், நான் மனிதன், நான் வந்து பரமபொருள் பரம்பொருள் இல்ல அப்படிலாம் சொல்றார் அவர். ஆனால் ஒரே ஒரு இடத்துலதான் தன்னையும் அறியாம அந்த நான் யாரு, நானு சர்வேஸ்வரன் அப்படின்றது வந்துருத்தான். எப்போ என்ன விபீஷண ஆழ்வான் சரணாகுது, எப்போ இவா முதலிகள் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. சுக்ரீவர் சொன்னார், கெட்டவருடைய கெட்டவன் ராவணன், அவனுடைய தம்பி விபீஷண ஆழ்வான், அதனால இவன் கெட்டவனா இருக்கணும். இது என்ன சார் சுவாமி அப்படி எங்களுடைய ஸ்ரீமத் ரகசத்ரே சார் ஆச்சாரியர் கீதா பாஷ்யம் அவர்கிட்ட தான் சேச்சடியன் பகவத் விஷயமும் உபதேசம் வாங்கிட்டு சரணாதி எல்லாம் உபதேசம் பண்ணார். அந்த மகான் சாட்ச விஷயம் இது. அதாவது சுக்ரீவ மகாராஜர் சொல்றது, விபீஷணன் க கெட்டவனுடைய தம்பி, அதனால இவன் கெட்டவன் தான், அதனால இவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னுட்டு சுக்ரீவ மகாராஜா திருவள்ளம். ஹனுமான் திருவடியவன் சொன்னார்னாக்கா, கெட்டவனுடைய தம்பியா இருந்தாலும் இவன் நல்லவன், இவனை சேர்த்துக்கலானியர் அப்படின்னுட்டு அனுமார் சொல்றார். பெருமான் சொன்னார், கெட்டவனுடைய தம்பியா இருந்து இவன் கெட்டவனா இருந்தாலும் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான், பிருத்திவியாம் ஏத்த ராட்சசாக அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர அப்படின்னு சொன்னார். அங்கதான் பெருமானுடைய சர்வேஸ்வர பாவம் தன்னை அறியாம வெளில குச்சுட்டான். அதுவரையும் எங்கேயும் காமிக்காத பெருமாள் இச்சன், நான் சங்கல்பம் அத்த சங்கல்பிச்சுட்டா போறோம், அவன் அத்தனை பேரையும் நான் வந்து கொண்டு போடுவேன், எல்லாரையும் சங்கல்பிச்சுட்டா போறேன், எல்லாரும் நான் கொண்டு போடுவேன் நான் அப்படின்னு பெருமாள் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அது யக்ஷா, யக்ஷாலோ ராட்சசாலோ பிசாசாலோ யாரு இருந்தாலும் சரி, நான் நினைச்சேன்னா போறோம், அத்தனை பேரையும் நான் கொண்டு விடுவேன். அங்க சுவாமி சமுஜ்ரும்பித சர்வேஸ்வர பாவா அப்படிங்கிறார் மகாவீர வைபவத்திர சமுஜ்ரும்பிதம், எகிரி குச்சுடுத்தோம். அது அவரையும் அறியாம அந்த சர்வேஸ்வர பாவம்ன்றது வெளில வந்துருத்து. அந்த மாதிரியாக பகவானுடைய வைசிஷ்டியம் அது. அதனால ஸ்ரீ ராமாவதாரத்துல மனுஷியனா பிறந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டா கூட சரி, ஆனால் அதெல்லாம் அபிநயம், அபிநயத்தினா அதெல்லாம் அது. எத்து ஸ்வேச்சாவதாரேஷு அபிநயதி ததப்பி ஆசுரோ பப்ளவார்த்தம்ங்கிறார் சார் அப்படியில, இதெல்லாம் அபிநயம் தான். ஆசுர அசுரெல்லாம் இருக்காளே அவள் எல்லாம் மயக்கணும், அதுக்கோசரம் இத மாதிரி அவளை ஏமாத்துறதுக்கோசரம் அபிநயம் பண்ற, தான் அழற மாதிரி தான் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் அவர் அது பண்றார். வசுதாக அப்படிப்பட்டவர் இல்ல. கிருஷ்ண அவதாரம் கேட்கவே வேணாம், பிறந்த அன்னியிலேந்து தன்னுடைய அவதார சமாப்தி பர்யந்தம் எல்லாம் மாயம் மாயம் மாயம் மாயம்தான். அதனால இவ ஒரே வார்த்தையில இந்த கோபிகா ஸ்திரீகள் மாயனை மண் மாயன் மணிவண்ணன் இப்படி எல்லா இடத்துலயும் மாயன் மாயன் சொல்றாது. மாயன் சொல்ற வார்த்தையினாலேயே பெருமானுடைய சொரூபம் ரூபம் விபவம் ஐஸ்வர்யம் அந்த மாதிரி குணங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டா. அப்படி சொல்றான்னாக்கா எவ்வளவு இவாளுடைய பக்தி, எப்பேற்பட்ட பக்தி இவாளுக்கு. அதனால இந்த கோபிகா ஸ்திரீகள் அருவன்றமில்லாத ஆய்குலத்தவராய் இருக்கலாம், இவாளுக்கு வடக்கை இலக்கை தெரியாம இருக்கலாம், வடக்கையும் தெரியாது இலக்கையும் தெரியாது அப்படி இருப்பா இவா. என்ன ஆனாலும் எம்பெருமான் கிட்ட இவாளுக்கு இருந்த ஒரு ராகம் ஆசை காமம் அது, அது உடம்பளவுலையா அல்லது மனத்தளவுலையா அல்லது ஆத்மா அளவுலையா அப்படின்னு பார்த்தோம்னாக்க சர்வாத்மனா எல்லாமே வபராஜிட்டு யோபி சோபிபா குணத்தோசானு யசாதா அப்படின்னுட்டு அனந்தர் சாதிக்கிறார். எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே அவனுக்கு, உண்ணும் சோறு பருகணியர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றன்றே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இவா இந்த கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேரும் பெருமாளையே நினைச்சுண்டு, பெருமாள் திருவடிவாரத்துல தன்னுடைய பக்தியை வெளிப்பட்டு காமிச்சுண்டு, கோபிய காமாத் பயாத் கம்சா தேஷாத் சைத்யாதியோன்றுபாக சம்பந்தாத் விஷ்ணயா யூயம் ஸ்னேகாத் பக்தியா வயம் பிரபோ அப்படிங்கிறார் நாரதர். அதனால கோபிகாஸ்திரிகள்லாம் காமத்தினால பெருமாள் அடைஞ்சான், கம்சனோ பயத்தினால அடைஞ்சான், சேத்தியாதையோ இருப்பா அவள்லாம் வந்து சேதிராஜ ராஜா சிசுபாலன் முதலானவள்லாம் துவேஷத்தினால அவாஜே பெருமாள் அடைஞ்சுட்டா. விருஷ்டி குலத்தவர்கள்லாம் அந்த குளத்துல பிறந்த பெருமாளுக்கு வார்ஷ்ணேயன் பேரு, விருஷ்டி குலத்துல அவதரிச்சதுனால வார்ஷ்ணேயன் பேரு, அதனால அந்த குளத்துல பெருமாள் அவதரிச்சார், அதுல இவாள்லாம் அந்த சம்பந்தம் இருந்ததுனால அவள்லாம் மோட்சத்தை அடைஞ்சுட்டா. பாண்டவாள்லாம் யுதிஷ்டர பார்த்து சொல்றது, பாண்டவாள்லாம் ஸ்னேகத்தோட இருந்தா, ஸ்னேகத்தோட இருந்ததுனால அவ வந்து மோட்சத்தை அடைஞ்சா. அதே இவாள்லாம் நாரதர் முதலான ரிஷிகள் பக்தாள்லாம் தன்னுடைய பக்தியினால அடைஞ்சா. இப்படி இதுல முதல்ல சொன்னது கோபிகாஸ்திரிகளை, கோபிகாஸ்திரிகள் தான் ஏன் நான் அந்த கோபி காமாசன் சொன்னதுனால கோபிகாசிரிகள் காமத்தினால அடைஞ்சான்னாக்கா இந்த மதுர பக்தி இருக்கே, இந்த மதுர பக்தி நாயிகா பாவம்ன்றது ரொம்ப வசந்தது, ரொம்ப வசந்தது அது. அந்த ரொம்ப வசந்த ஒரு நாயிகா பாவத்தை கொண்டு காமத்தை கொண்டு இவாள்லாம் பகவான் அடைஞ்சான்றதுக்கு சொல்லப்படுறது அது. இத சுவாமி தேசிகன் ஸ்ரீமதர்கசாரத்துல உதாரிக்கிறார். சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவது மித்ரம் மித்ரவள் ஆலயே தாரியம் அப்படின்ற. அதுலயும் பாருங்க, சதீவ பிரிய பர்த்தாரம், ஒரு சிறந்த பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவை எப்படி கொண்டாடுவாளோ, அதன் பிறகு ஒரு நல்ல உசந்த தாயார் என்ன பண்றான்னா தன்னுடைய குழந்தைய எப்படி கொண்டாடுவாளோ, ஒரு சச்சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனை எப்படி கொண்டாடுவானோ, நல்ல நண்பன் தன் நண்பனை எப்படி கொண்டாடுவானோ, இங்க எல்லாமே வரிசையா அமைஞ்சிருக்கு எல்லாமே. இது வந்து கோபிகாஸ்திரீகள் வந்து பதிவிரதாஸ்திரீயனுடைய தர்மத்தை எடுத்துண்டா. யசோத பிராட்டி தன் குழந்தைய அப்படி எடுத்துண்டா கிருஷ்ணன. அந்த மாதிரி ஆச்சாரியனாக அர்ஜுனன் முதலானவாள்லாம் ஆச்சாரியனா அவனை வரிச்சா பகவான. அதே மாதிரி நண்பனாக அர்ஜுனனும் இதுமாதிரி அவனை சேர்ந்த பகவானை சேர்ந்தவாள்லாம் அவனை எடுத்துண்டு அப்படி கொண்டாடினான். இந்த மாதிரியாக கோபிகா ஸ்திரீகள் தன்னுடைய மனோ ரதம் எது அப்படின்றத காமிக்கிறதுக்கு எத்தனையோ பாசுரங்கள் எவ்வளவோ அனுபவங்கள் அவைகளையெல்லாம் கொண்டு பகவான் அனுபவிச்ச அந்த அனுபவம்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். அந்த மாதிரிதான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் எல்லாம் நிச்ச சூரிகள். அந்த அனுபவம் எல்லாம் நமக்கு வரணும், அதெல்லாம் தான் இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இதுல எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம், மகான்கள்லாம் எவ்வளவோ அபூர்வமான விஷயங்கள் சொல்லுவா. அடியே எனக்கு தெரிஞ்சத தப்போ தவறோ ஏதோ விஞ்ஞாபிச்சுட்டேன், இதுல எவ்வளவோ தோஷங்கள் இருக்கலாம், எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் க்ஷமித்தருளி அடியன் அனுகிரகிக்க வேணுமாக பிரார்த்திச்சுண்டு அடியன் முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.